விட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல், தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்து தம்மா தூரல் முத்து தூரல், வெங்காட்டு பொத்த கள்ளி சத்தென்று மொட்டு விட, செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல். சொல்லாமல் பெண்ணானதே